ரகுவீர கத்யம் பாவினங்களால் புனையப்பெற்ற மற்ற ஸ்தோத்திரங்களைப் போலில்லாமல் இந்த ஸ்தோத்திரம் உரைநடையில் அமைந்துள்ளது. முதலில் ஒரு ஸ்லோகமும் முடிவில் இரண்டு ஸ்லோகங்களும் உள்ளன. உரைநடையில் உள்ள மற்ற 95 விழிகளில் ராமபிரானின் தோற்றம் முதல் தன்னுலகம் புக்கதளவாக உள்ள சரித்தங்கள் மிக அழகாக கூறப்படுகின்றன. முடிவில் சம்சார பயத்திற்கு மருந்தான மகாவீர வைபவத்தை படியுங்கள் என்கிறார். ஜெய ஜெய மகாவீரா என்பது ஸ்தோத்திரத்தின் முதல் விழி. இவற்றால் சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்திற்கு மகாவீர வைபவம் என்று பெயரிட விரும்பினார் என தோன்றுகிறது. கதைப்பகுதியின் இடையிடையே அனன்ய சாசனியா, அசகாய சூரா, அனபாய சாகசா, சகற்பிரபன்னதன சம்ரக்ஷண தீட்சிதா, வீரா, சத்யவதா, அப்பிரதித்வந்த பௌருஷா, நிஷ்பன்ன கிருத்யா முதலான விழிகள் சுவை மிக்கதாகவும் சந்தர்ப்பத்திற்கு ஒத்தராகவும் உள்ளன கண்டு மகிழ்வார் ரசிகர். சொற்களின் அமைப்பும் பிராசமும் செவிக்கு இன்பம் தருவன. ராமசரிதம் முழுவதையும் சுருக்கமாகவும் சுவையோடும் விளக்கும் ஸ்தோத்திரம் இது.